ஐயா வணக்கம் ஐயா. இந்த பதிவில் வந்து நீங்கள் இப்போ குழி எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் மழைக்காலத்தில் வந்து இப்போ எல்லா குழியும் மூடிட்டு இருக்குங்க, மற்ற பதிவுகள்லாம் பார்த்தேன். அப்படிங்கும்போது இங்கே மட்டும் நீங்கள் குழியை வந்து இப்போ பறிக்கிறதுக்கான காரணம் எதாவது இருக்குங்களா ஐயா? அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் விருப்பப்படுறேன். அவ்வளோதாங்க ஐயா, நன்றி.